என்னேயும் ஓர் கேணானே இயேசுவே, நீ வீண்டும் வந்நீடும்போல் ராஜாவாய், நீ வீண்டும் வந்நீடும் யேசுவே, நீ வீண்டும் வந்நீடும்போ ராஜாவாய், நீ வீண்டும் வந்நீடும். தேரீனும் யோகியனல்லாயினி தாசனாய் ஸ்வீகரிக்கும் மகனென்ன தேரீனும் யோகியனல்லாயினி தாசனாய் ஸ்வீகரிக்கும் யேசுவே, நீ வீண்டும் வந்நீடும்போ ராஜாவாய், நீ வீண்டும் வந்நீடும்போ. வந்த மீட்டம் மாத்திரம் காங்கிச்சு ஜீவிச்சு செய்து போய பராதங்கள், சொந்த மீட்டம் மாத்திரம் காங்கிச்சு ஜீவிச்சு செய்து போய பராதங்கள், சந்தோஷம் திரிகே நல்கேணமே ஆத்மாவினால் நீரையின் சந்தோஷம் திரிகே நல்கேணமே ஆத்மாவினால் நீரையா, நீ வீண்டும் வந்நீடும்போ ராஜாவாய், நீ வீண்டும்